வணக்கம் துரை. இந்த வாழையை வந்து பத்தியாக நட்டு ஒன்றோட்டு ஒரு பற்றி வாழையோட கிழங்கை விட கொஞ்சம் ஆழமாக ட்ரெஞ்ச் எடுக்கணும். அது வந்து ரொம்ப ஆழம், அகலத்தை விட ஆழம் அதிகமாக இருக்கணும். வாழைக்கு வாய்க்கால், அதான் அந்த நீர் பாய்ச்சிற வாய்க்கால் எடுக்கும்போது அகலத்தை விட ஆழம் அதிகமாக இருக்கணும். குறுகலாகவும் ஆழமாகவும் இருக்கணும். கிழங்கை விட கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கணும் அந்த வாய்க்கால். அப்போ தான் வந்து வாழையினுடைய கிழங்கு பகுதியில் வந்து எந்த விதமான பூச்சி தொற்றுதலும் இருக்காது, நோய் தாக்குதல் இருக்காது, பூஞ்சால தாக்குதல் இருக்காது. நல்ல உலர்வாக அந்த பகுதி மண் வந்து சீக்கிரம் காஞ்சிரும். வேணுங்கிறப்ப தண்ணி குடிக்கும், சரியா? மண்கண்டம் வந்து நல்ல செழிப்பாக இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீண்ட வாய்க்கால் எடுத்து அது வழியாக தண்ணி பாய்ச்சும் போது நிறைய நீர் செலவாகும், நிறைய நீர் வந்து செலவாகும். ஆனால் நீங்கள் பம்பு செட் இருந்தனா பம்பு செட்டை போட்டு வாய்க்காலில் விட்டுட்டு வாய்க்கால் மறைகிற அளவுக்கு, அதாவது தரைமட்ட அளவுக்கு வந்ததும் உடனே அந்த வாய்க்காலுக்கு போகிற தண்ணீரை நிறுத்திடலாம். இது வந்து ஒரு முறை. இது நாலு வாழைக்கு நடுவில் குழி எடுக்கும்போது மிக கொஞ்சமான அளவில் இருந்தால் போகிறோம், அங்கங்கே ஒரு 10 குழி தான். அந்த குழிக்கு மட்டும் தண்ணி எடுத்தால் தண்ணி விட்டால் போகிறோம். ஆனால் அந்த குழிக்கு தண்ணியை நீங்கள் பைப்பு போட்டு விடணும் அல்லது டியூப்பு போட்டு பிடிக்கணும், சரியா? இது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடையோ, 15 நாளைக்கு ஒரு தடையோ, தேவை ஏற்பட்டால் 1 மாதத்துக்கு ஒரு தடையோ, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அந்த குழி நல்லா உலர்ந்த பிறகு அடுத்த முறை தண்ணி விட்டால் போகிறோம். இப்போ செஞ்சுருக்கிற பயிரை பார்த்து பயிர் சோர்ந்திருந்தால் மட்டுமே தண்ணி விட்டால் போதுமானது. எல்லா ரெண்டுலேயுமே என்ன ஒரு விஷயம்னா, ரெண்டுமே மழைக்காலத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நிலத்தை வந்து மூடி இருக்கணும். இது வந்து கட்டாயம். அதாவது மார்கழி மாதம் குழியத்தை எடுக்க ஆரம்பித்தோம்னா திருப்பி புரட்டாசி மாதம் ஆடி மாதத்துக்கு மேலே ஆடி அவனி புரட்டாசியில் கண்டிப்பாக மூடி இருக்கணும் குழி. திரும்பவும் ஐப்பசி கார்த்திகை 2 மாதம் பெய்கிற மழையில் தோட்டம் முழுமைக்கும் நனைஞ்சிருக்கணும். எங்கேயும் நீர் தேங்கக்கூடாது. நம்ம எடுத்துருக்கிற குழியில் கண்டிப்பாக வந்து அந்த குழி உள்ள தண்ணி இறங்கவே கூடாது. அந்த குழியை சுற்றி உள்ள வெறும் தரையில் தான் தண்ணி இறங்கணும், மழை பெஞ்ச தண்ணி. அதேமாதிரி இந்த வாய்க்கால்களையும் கண்டிப்பாக துத்து மூடிடணும். அந்த வாய்க்கால்கள் உள்ள தண்ணீர் இறங்கியிருக்கக்கூடாது, சரியா? பக்கத்தில் உள்ள சமதள பரப்பில் தான் நீர் வந்து இறங்கணும். வாய்க்கால் உள்ள அதிகமாக நீர் இறங்கினா வாழை வந்து சலிப்பு தட்டிடும், சரியா? அதனால் இந்த அதிக நீளமான வாய்க்கால் எடுத்து அது திருப்பி துக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஆள் செலவாகும். ஆனால் பம்பு செட்டிலேருந்து நேரடியாக தண்ணியை மட்டும் பாய்ச்சிட்டு நம்ம தனியாக டியூப் விட்டு ஒவ்வொரு வாழைக்கும் தனியாக பாய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழிமுறை முறையில் என்ன ஒன்றுனா, கொஞ்சமாக மண் அப்புறப்படுத்தினா போகிறோம், நீர் வந்து ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணால் போகிறோம், இவ்வளோ தண்ணி அதுக்கு செலவழிக்க வேண்டியில்லை. ஆனால் அதுக்கு தண்ணீரை ஒவ்வொரு தடையும் நம்ம ஒரு டியூப்பை போட்டு பிடிக்கணும் அல்லது அங்கங்கே ட்ரிப்ஸு போட்டு அதில் தண்ணீர் ஊற்றுறது மாதிரி ஏற்பாடு பண்ணணும், சரியா? இது நம்ம பல்லடத்தில் வந்து தென்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம், சத்தியமாவத்தில் செஞ்சுருக்கிறோம், சக்தி பிரகாஷ் பொள்ளாச்சி தோட்டத்தில் செஞ்சுருக்கோம், ரமேஷ் திருவண்ணாமலையில் செஞ்சுருக்கிறோம். இந்த நீளமான ட்ரெஞ்ச் எடுக்கிற முறை, வாழைக்கு செஞ்சுருக்கிற முறை வந்து நம்ம திருப்புகலூர் கோவிந்தராஜ் ஐயா அவங்க தோட்டத்தில் செஞ்சுருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இந்த பதிவுகளை பார்க்கலாம். நன்றி.